பிரமேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அடப்போங்கையா ஜூன் ஜூலையா? பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாமூச்சிகள் நடக்குது நடக்குது, பச்சை பசுமைகள் தெரியுது தெரியுது, அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருதே. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா.